దిము దిము దిం దిం దినం అల్లాడం మనం కన్నిల్ కాదల్ వరం దమ దమ దం దం సుగం ఉన్నాలే నిదం నెంజు కూడుం మణం தன்னாலே காதல் கனம் கொண்டே திமு திமு தேம் தேம் தினம் அல்லாடும் மனம் கண்ணில் காதல் வரம் தம தம தம் தம் சுகம் உன்னாலே நிதம் நெஞ்சு கூடும் மடம் துண்டாகிறாய் உன்னால் காயம் கொண்டேனே காயத்தை நேசித்தேனே என்ன சொல்ல நானும் இனி நான் கனவிலும் வசித்தேனே என்னுடைய உலகம் தனி கொஞ்சம் நினைவுகள் நெஞ்சை நஞ்சாக்கி செல்லும் கொஞ்சம் உறவுகள் கெஞ்சும் பிரிவுகள் கண்ணை துண்டாக்கி கொள்ளும் கொஞ்சம் கனவுகள் கொஞ்சம் நினைவுகள் நெஞ்சை நஞ்சாக்கி செல்லும் கொஞ்சம் உறவுகள் கெஞ்சும் பிரிவுகள் கண்ணை துண்டாக்கி கொள்ளும் சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டினே சந்தேகமாய் என்னையே நானும் பார்த்து கொண்டேனே ஜாமத்தில் விழிக்கிறேன் ஜன்னல் வழி தூங்கும் காய்ச்சலில் கொதிக்கிறே கண்ணுக்குள்ளே காதல் விழா விழா திமு திமு தீம் தீம் தினம் அல்லாடும் மனம் கண்ணில் காதல் வரம் தம தம தம் தம் சுகம் தன்னாலே காதல் கனம் கொண்டேன்.